రామానుజ దయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాచార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాతయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహత స్థైతరాణి తృణాయమేనే అస్మద్గురోత్ భగవదోస్య దేహైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపత్యే మాతాపితా యువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వగులాభిరామం శ్రీమత్తదంగ్రయుగలం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్య మహతాక్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగిరేణు పరకాలయతి ఇంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంగుశమనిం ప్రణతోస్మి నిత్యం తిరువైదినాడెండ్రుం తెన్గురుహూర్యென்றும் மறுவினையவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்போதும் சிந்தையாய் நெஞ்சே தெளிந்து. ஸ்ரீஹப்பதியான பகவான் திருவேங்கிடமுடியான் அவருடைய உலகமுண்ட பெருவாயா மங்களாசாசன பாசுரம் பார்த்துட்டு வந்துருக்கும். பிரபன்னஜன கூட்டஸ்தரான நம்மாழ்வார் பிரபத்தி அப்படிங்கும்பொழுது திருவேங்கிடமுடியானிடம் வந்து இந்த அற்புதமான இந்த பாசுரத்தை நமக்கு அனுகிரகம் பண்றார். அதை அனுஷ்டானம் பண்ணியும் காட்டுறார். அதனாலதான் அவர் பிரபன்னஜன கூட்டஸ்தர். முதல் முதல்ல பிரபத்தி மார்க்கத்தை நமக்கு காட்டி அதுவும் அனுசந்தானம் பண்ணி காட்டும்படியாக இருக்கிறதுனால. போன பாசுரத்தில் பார்த்தோம், பகவான் எந்த உபாயமும் இல்லாம அனுகிரகம் பண்ணணும்னு கேட்கலாமா அப்படின்னா, தேவர்கள் பிரம்மருத்ராதிகளே தன்னுடைய மனைவி எல்லாருடையும் கூட்டுண்டு குடும்பத்தோடே வந்து பெருமாள் கிட்ட வந்து இங்க கைங்கரியம் பண்றா திருமலையிலே. அவர்களும் என்ன நினைக்கிறான்னா, உபாயம் எதுவும் பண்ண முடியாது, பகவானுடைய கிருபையே தான், அவர் அதை பார்த்துக்கலாம், பெருமாளுடைய கிருபை இருக்கு அப்படின்னு தானே வரார்கள் அப்படின்னு அங்க சொல்லும் பொழுது, குடும்பத்தோடே அப்படிங்கும்பொழுது என்னன்னா, நம்ம நேர ஒருத்தர்கிட்ட போனா அந்த வேலை நடக்கமோ நடக்காதோ. அப்ப வந்து மனைவி பசங்க எல்லாரையும் ஆசிட்டு போயிட்டா, பசங்களோட அவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படின்னா அப்பயாவது இன்னும் அனுகிரகம் பண்ணுவாளே அப்படின்னு ஒரு இதுல. அந்த இதுல அவளுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணதானே இருக்கேர் அப்படின்னு. அதே போல அவனுடைய கருணைதான் முக்கியமே தவிர நம்மளுடைய உபாயம் என்ன இருக்கு அப்படின்னு காட்டக்கூடிய இந்த பாசுரம் ஒன்பதாவது பாசுரம். வந்தாய்போலே வாராதாய், வாராதாய் போல் வருவானே, செந்தாமரை கண் செங்கனிவாய், நாள் தோல் அமுதே எனதுயிரே, சிந்தாமணிகள் பகரல்லை பகல் செய் திருவேங்கடத்தானே, அந்தோ அடியேன் உனபாதம் அகலஹில்லேன் இறையுமே அப்படின்னு ஆச்சரியமான பாசுரம். வந்தாய்போலே வாராதே, வாராதாய், வாராதாய்போல் வருவானே அப்படின்னா வராமாரி இருக்கும், பகவான் வராமாரி இருக்கும், ஆனா வரமாட்டான். சிலருக்கு வரல வரல, பகவான் இன்னும் எனக்கு அனுகிரகம் பண்ணலையே அப்படின்னு இருக்கும், ஆனா அவன் உடனே அவளுக்கு வருவான் அப்படின்ற. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரதிகூலருக்கு அப்புறம் அனுகூலருக்கு அப்படின்னு. பிரதிகூலருக்கு பகவான் பக்கத்திலேயே இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனா பூர்த்தியாக அனுகிரகம் பண்ணானா அப்படின்னா இல்ல. ஆனா பகவான் எனக்கு இன்னும் அனுகிரகம் பண்ணலையே, எனக்கு கிடைக்கலையே, எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு இருக்கா, ஆனா அவன் பக்கத்திலேயே பகவான் இருந்து பூர்ணமாக அனுகிரகம் பண்றான் அப்படின்னு. பாழ்வார் இந்த பாசுரத்திலெல்லாம் மங்களாசாசனம் பண்ணும்பொழுது திருவேங்கடமுடியான் ஆர்த்தியோட சொல்றார், எனக்கு இன்னும் ஒன்றும் பண்ணலை, எனக்கு அனுகிரகம் வேணும், உன்னுடைய திருவடி கைங்கரியம் வேணும், என்னால உபாயம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கார். ஆனா பகவான் பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுட்டே இருக்கார். அந்த அனுபவம் அப்பேற்பட்ட அனுபவமாக இருக்கு அப்படின்னா பகவான் பூர்ணமாக ஆழ்வாருடைய ஹிருதயத்திலேயே இருக்கார் அப்படின்னு. வராதாய்போல் வருவானே. அப்புறம் செந்தாமரைக்கண் செங்கனிவாய், நாள்தோல் அமுதே எனதுயிரே அப்படின்னு. செந்தாமரைக்கண் அப்பேற்பட்ட பகவானுடைய சௌந்தரியத்தை சொல்லக்கூடிய இந்த வரி. செவந்த தாமரை போலே கண்ணுடையவன், அப்புறம் செங்கனிவாய் அப்படின்னு, செவந்த கனி போலே திரு உதரத்தை உடையவன், திருவாய் உடையவன் அப்படின்னு. அப்பேற்பட்ட நாள்தோல் அமுதே எனதுயிரே அப்படின்னு, நான்கு தோல் உடையவன், சதுர்புஜனான பெருமாள் சங்கச்சக்கரம் ஒரு ஹஸ்த திருவடியை காட்டிந்து நாலு சதுர்புஜனாக இருக்கிறவர் நான்கு தோளுடையவன், அமுதே எனதுயிரே அப்பேற்பட்ட பரம போக்யமானவன், அமிர்தம் போலே இருக்கக்கூடிய பகவான் எனதுயிரே என்னுடைய உயிர் பிராணம். அப்படி சிந்தாமணிகள் பகரல்லை பகல்சேய் திருவேங்கடத்தானே அப்படின்னு சிந்தாமணிகள் திருமலை பூர்த்தியா நிறைய சிந்தாமணிகள் இருக்கான். அப்படின்னா ரத்னங்கள், அது விசேஷமான ரத்னங்கள். அந்த ரத்னங்கள் மணிகள் பளிச்சுன்னு இருக்கும்பொழுது அந்த வெளிச்சம் வந்து பகரல்லை பகல்சே அப்படின்னா ராத்திரியை கூட பகல் போலே காட்டுகிறதாம். அப்பேற்பட்ட திருவேங்கடம், அந்த திருவேங்கடத்தில் அந்தோ அடியேன் உனபாதம், ஐயோ அத்தியந்த இதுல சொல்ற திசையில ஆழ்வார், ஐயோ அடியேன் வேற எந்த உபாயம் தெரியலையே, உன் திருவடியே கத்தின்னு இருக்கேன், அகலகில்லே நிறையுமே அப்படின்னு ஒரு க்ஷணகாலம் கூட உம்முடைய திருவடியை இல்லாம பிரியாம என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு திருவடியோடையே இருக்கணும் அப்படின்றத திருவடிகள் கிட்டேயே இருந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றது இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். சுவாமி திருக்குறை பிரான் பிள்ளான் வியாக்கியானம் பண்ணும்பொழுது வந்தாய் போலே பிரதிகூலருக்கு கண்ட ஆற்றாலே எளியாரைப் போலே இருந்து அரியையாகையாகலும், ஆசிரிதற்கு கண்ட ஆற்றால் அரியாயைப் போலே இருந்து எளியாயிருக்கையாகலும் அப்படின்னு அங்கு வந்தாய்ப்போலே வாராதாய் வாராதாய்ப்போல் வருவானே அப்படின்னு சொல்லும்பொழுது இங்க வந்து பிரதிகூலர் ஆசிரித்தர்கள் அப்படிங்கிற பகவான் திருவேங்கடமுடியான் கிட்ட வந்து பெரிய பதவிகளை இருந்து பதவி, நான் பெருமாளை சேவிக்க போறேன்னு கியூல இருக்கிற பாகவதாளெல்லாம் நிறுத்திட்டு நான் வந்து சேவிக்கிறேன் அப்படின்னு வந்தா அவனுக்கு பெருமாள் வந்து ஆச்சரியமான சேவை கொடுக்கற மாதிரி தான் இருக்கும். ஆனா உண்மையிலே என்னன்னா அவளுக்கு அவ்வளவு கிருபை பண்ணல, சேவை கொடுக்கறான் வா பரவாயில்ல அப்படின்னு. அவள்லாம் என்ன அப்படின்னா ஏதோ பலனுக்காக தேடி பெருமாள் கிட்ட வரா, ஏதோ கிடைக்கும்னு சொன்னான், இங்க போ திருவேங்கடமலைக்கு போ இது உனக்கு கிடைக்கும்னு சொன்னதுனால வரா. ஆனா அந்த பக்தர்களிடம் நம்மளால சேவிக்க முடியலையே, திருமலைக்கு வர முடியலையே அப்படின்னு கஷ்டப்பட்டு வரா. அவளுக்கு ஒரு க்ஷண தரிசனம் கிடைச்சா கூட அவ வெள்ள சந்தோஷமா சொல்லிக்கிறா, திருவேங்கடமுடியான நான் சேவிச்சிட்டேனேன்னு. ஏன்னா அவா ஹிருதயத்துல அந்த க்ஷணம் அவன் தித்திக்கும் அவுதே, எண்ணம் புகுந்து தித்திக்கும் அவுதே அப்படின்னு புகுந்து அவர் அனுகிரகிச்சிடுறார். ஒரு லட்டு வாங்கினா கூட அந்த ஊர்ல போய் நான் திருமலைக்கு போயிட்டு வந்தேன்னு அவ ஊர்ல இருக்கிற அத்தனை கிராமத்துல எல்லாருக்கும் போய் பிரசாதம் கொடுக்கறேன்னு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொடுக்கறா இல்லையா, அப்பேற்பட்ட மனசுள்ளவா அந்த திருவேங்கடமுடியான். அப்படி அனுகிரகம் பண்றேன், என்னால வர முடியுமா திருமலைக்கு, அங்க எவ்வளவு பெரிய கியூ இருக்கும், சேவிக்க முடியுமா, ஆன்லைன்ல புக் பண்ண தெரியலையே அப்படின்னு இருக்கிறவா எவ்வளவோ. ஆனா அவளுக்கு பூர்ணமாக பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டு. அந்த மாதிரி பிரதிகூலர் அப்படிங்கும்போது இப்போ இங்க வந்து மகாபாரதத்துல வந்து நம்ம உதாரணம் பார்க்கலாம், துரியோதனன். அந்த துரியோதனன் இடத்துல பெருமாள் பாண்டவ தூதராக வரும்பொழுது அவன் சகலவிதமான 100-120 விதமான பக்ஷணங்கள் பண்ணி தன்னுடைய கிரகத்துக்கு கூப்பிடுறான் துரியோதனன். அங்க போறேர் பகவான், வந்தாய் போலே வாராதே போனேர், ஆனா கை நினைக்க மாட்டேன்ட்டு, இங்க சாப்பிடவா கண்ணான்றார். ஏன்னா சம்பந்தி, துரியோதனனுக்கு கண்ணன் சம்பந்தி ஆவர். இருந்தா கூட நான் பாண்டவ தூதனாக வந்திருக்கேன், அதுவும் அவன் ஏத்துக்கிறதாக இல்லை. இவாளுக்கு பூமி இவாளுடைய இடத்தை கொடுக்க முடியுமானா, முடியவே முடியாதுன்னு சொல்றான். ஆனா அவ்வளவு பக்ஷணங்கள், கண்ணனை வரவைக்கிறதுக்கு அப்பேற்பட்ட சுவாகத்திற்கு எவ்வளவோ இதெல்லாம் பண்ணி வச்சிருந்தா கூட அதெல்லாம் பெருமாள் நினைக்க கூட இல்லை. அவன்கிட்ட நான் வந்து இங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டே போயிடுறேன், அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிட்டு பார் கண்ணன் இப்படி அவமானப்படுத்திட்டான். ஆனா அதே விதுரர் ஒண்ணுமே இல்லாதவர், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவர், ஆனா மகாபாகவதோத்தமர். அவருடைய தர்மபத்னி, தர்மபத்னி யாருன்னா குந்தியுடைய தங்க. அதனால கண்ணனுக்கு விதுரருடைய தர்மபத்னி கூட அத்தையாதான் ஆகணும். கண்ணனை சின்ன வயசுல எப்பயோ பார்த்தது இன்னும் பார்க்கல. விதுரர்கிட்ட சொல்றா கூப்பிடக்கூடாதா, கண்ணனை நம்ம கிரகத்துக்கு கூப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்கறான். விதுரர் வந்து எப்பேற்பட்டவாள்லாம் கண்ணன் கிட்ட போய் கூப்பிடுறான், நம்ம குடிசைக்கு போய் கண்ணனை கூப்பிடுறதா, அவன் எப்பேற்பட்ட சர்வேஸ்வரன், இந்த குடிசையில நம்மளால அவருக்கு என்ன சமர்ப்பிக்க முடியும், நம்ம இங்க கூப்பிடலாமா அப்படின்னு அவமானப்படுத்துற மாதிரி இருக்குமே அப்படின்னு விதுரர் நினைக்கிறார். ஆனா அப்ப கூட என்ன சொல்றான்னா, சரி கண்ணன் இந்த வழியாதானே எழுவேர், ஒரு ரெண்டு பழம் எடுத்து வச்சுக்கிறார். ஆத்து வாசல்ல வரும்பொழுது அந்த பழத்தை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா கண்ணன் அவ்வளவு பரம பக்ஷணங்கள் வச்சு அந்த இடத்துல கூப்பிட்டா கூட அதுக்கெல்லாம் மயங்காம தான் இங்க வந்து விதுரர் வந்து பழம் எடுத்துட்டு வர போயிருக்கார். துளசி பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும், துளசி எடுத்துட்டு வர போயிருக்கார். ரெண்டு பழத்தை வச்சுட்டு போயிருக்கார் கண்ணன் வந்தா கொடுக்கணும் அப்படின்னு. இவர் போற சமயத்திலேயே கண்ணன் அங்க வந்து ஆத்துல கதவு தட்டுறான். விதுரர் பக்கத்துல தோட்டத்துக்கு போயிருக்கார். அவ அத்தை அந்த விதுரருடைய தர்ம பத்னி வந்து யார் யார் கொஞ்சம் வயசானவா கண்ண அவ்வளவா தெரியாது யாருன்னு கேட்டா அத்தை நான் தான் கண்ணன் வந்திருக்கேன் அப்படின்னா. அப்போ அந்த தர்மபத்ரி ஆஹா கண்ணா இப்பதான் இவ்வளவு நாள் கழிச்சு என்ன பார்க்கணும்னு தோணித்தா அப்படின்னு ஓடி வந்து கூப்பிட்டு கண்ணனை ஆத்துல உட்கார வச்சு எப்படின்னா அந்த மனையை கூட சரியா போட தெரியலையா அந்த கண்ணன் வந்தான்னு சந்தோஷத்துல அந்த மனை எப்படி திருப்பி போட்டாலும் ஆனாலும் கண்ணன் தன் ஊஞ்சல்ல உட்கார்றது போல அப்படி அமர்ந்தானாம். எதையும் பெருசா எதிர்பார்க்கல, பக்தியையே எதிர்பார்க்கிறவன். அதே மாதிரி பழத்தை கொடுக்கும்போது கூட பெருமாளை வந்து தோல் எடுத்து பெருமாள் கையில கொடுத்துட்டாலும் பழத்தை தூரம் போட்டாலும் ஏன்னா அந்த பக்தி அந்த இதுல வந்து எதுவும் தெரியல. கண்ணன் வந்துட்டான்ற ஒரு பக்கம் சந்தோஷம் பதட்டம், ஆனா அதையும் அவன் சாட்டானான். விதுரர் உள்ள வந்து பார்க்கும்போது தோல் கையில இருக்கு, என்னப்பா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா. அதனால என்னன்னா வாராதாய் போல் வருவானே கண்ணனெல்லாம் நம்ம பாத்துக்க கூப்பிட முடியுமா? எப்பேற்பட்டவன் சர்வேஸ்வரன், இந்த குடிசையில நம்ம அவருக்கு என்ன உபச்சாரம் பண்ணிட முடியும், நமக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னு நினைக்கிற இடத்துல கண்ணன் தானா கதவை தட்டி போறான் அப்படின்னா வாராதாய் போல் வருவானே, சாட்சாத் திருவேங்கட முடியான் தானே கண்ணன் அப்படின்னு. நீ என்னை தத் சௌந்தரிய கதாரக போஷக போக்யனாகையாலும் அப்படின்னு செந்தாமரை கண் செங்கனிவாய் நாள்தோல் அமுதே எனதுயிரேன்னு உம்முடைய சௌந்தரியத்தெல்லாம் எனக்கு காட்டி அனுகிரகிக்கிறேரே அதனாலையும் அப்படின்னு. தினகர கிரண சன்னிபூமாக ஸ்வப்பிரபைகளாலே ராத்திரியையும் பகலாக்கிகை அப்பேற்பட்ட ரத்னங்கள் அலங்கிருதமான திருமலையிலே அப்படின்னு ஆச்சரியமான ரத்னங்கள் ராத்திரியை கூட பகலாக காட்டக்கூடிய ஸ்வப்பிரபை அப்படியே ஜுவலமாக இருக்கிற பல ரத்னங்கள் இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட திருமலை அந்த திருமலையிலே எனக்காக நிந்தருளிகையாலும் நீ எனக்காக வந்து இருந்தே அதனால அடியேன் ஒரு க்ஷணமும் உன் திருவடிகளை விசிலேஷிக்க மாட்டாமையாலும் உன்னுடைய திருவடியை ஒரு க்ஷணம் கூட பிரிந்து இருக்க முடியாது. அதனால உன் கிருபையாலே அடியேனையும் உன் திருவடிகளிலே சேர்த்து அருள வேண்டுமென்கிறார். அதனால உன்னுடைய திருவடியை விட்டு ஒரு க்ஷண காலமும் என்னால பிரிந்து இருக்க முடியாததுனாலே உன்னுடைய திருவடியிலேயே என்னை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு திருவேங்கடமுடியான இங்க பிரார்த்திக்கிறேன். ஏன்னா எல்லா பாசுரத்திலையும் பகவானுடைய சௌலபியத்தெல்லாம் சொல்லிட்டு வரே. மூன்றாம் வரியில எப்பயுமே திருமலையை பற்றியே இருக்கும். திலது உலகக்காய் நின்ற திருவேங்கட தெம்பெருமானேன்னு திருமலையுடைய பெருமையே இந்த 11 பாசுரத்திலையும் 10 பாசுரத்திலையும் 3 வரி திருமலையை பற்றி இருக்கும். 4 வரி தன்னுடைய பற்றி இருக்கும். எனக்கு ஒண்ணுமில்லையே உன்னை நான் அடையணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற மாதிரியே வரும் இந்த பாசுரங்கள். அப்ப எல்லாம் தெரிந்து இப்ப வந்து இந்த உபாயம் இப்ப வந்து தெரிஞ்சிருச்சு. அவருடைய திருவடியே தான் உபாயம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அதனால இந்த பிரிஞ்சு இருக்க மாட்டேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றேன். அது சுவாமியுடைய வியாக்கியானம். சாக்ஷாத் சுவாமி வந்து வியாக்கியானம் பண்ணும்பொழுது வந்தாய் போலே சுலபனானவன் போலே இருந்து இருந்தாலும் அப்படின்னு வாராதாய் வந்து கிட்டாதவனாக இருக்கிறான் அப்படின்னு சுலபனாக நமக்கு தெரியும். ஆனா பூர்த்தியான அனுகிரகம் நமக்கு கிடைக்கல. அந்தோ அப்படின்னு சொல்லும்பொழுது அத்தியந்த தசன்னராய் ஆர்த்த திசை ஆர்த்த திசையாத்தாலே அப்படின்னு ஆர்த்தியாக இருந்து அந்தோ ஐயோ எனக்கு ஒரு உபாயமும் தெரியலையே உன்னுடைய திருவடியே கத்தின்னு இருக்கேனேன் அந்தோ அடியேன் உணப்பாதம் அகலகில்லேன் இறையுமே அப்படின்னு. இறையுமேன்னா ஒரு க்ஷணகாலம் கூட பிரியாதபடி அகலகில்லேன் பிரிந்து இருக்க முடியாது உன்னுடைய திருவடிகளிலே அப்படின்னு ரொம்ப ஆர்த்தியோட ஆழ்வார் இங்க மங்களாசாசனம் பண்றேன். இதுக்கு வந்து சிந்தாமணிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பெரியவா வியாக்கியானத்தில் சிந்தாமணிகள்னு பாகவதோத்தமர்கள் அப்படின்னு சொல்றான். சிந்தாமணிகள் பகரல்லை பகல் செய் அப்படி அந்த பரம பாகவதர்கள் எப்பயுமே திருமலையில் அந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஆழ்வார்களுடைய ஹிருதயம் திருமலையிலே திருமலை நம்பிகள் அனந்தாழ்வார் அப்படின்னு பல பல பக்தர்கள் இங்க வந்து தொண்டமான் சக்கரவர்த்தி இருந்து இங்க கைங்கரியம் பண்ணியிருக்காள் இல்லையா, அவள்லாம் அவா இருக்கிறதுனாலேயே அங்க வந்து பிரகாசமாக இருக்காம். அப்படின்னா என்னன்னா ராத்திரியும் பகலாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, இவாளுடைய இதனாலே அந்த அஞ்ஞானமான இருட்ட போக்கி ஞானம் என்ற பிரகாசமாக இருக்கும். அந்த திருமலையில போய் இருந்தாலே நமக்கு அந்த அஞ்ஞானங்கள்லாம் போயிடும் அப்படின்றதும் இங்க பெரியவா வியாக்கியானம் பண்ணியிருக்கான். எப்படின்னா, திருமலை நம்பிகள் ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு ரகசியார்த்தங்கள் பூர்த்தியாக பகவத் பாஷ்யக்காரருக்கு அனுகிரகம் பண்ணிரு. அதே போல பகவத் பாஷ்யக்காரரும் ஸ்ரீ ராமானுஜர் வேதாந்த சங்கிரகத்தை திருமலையிலே வந்து பண்றர், அங்க வந்துதான் பிரகாசம் பண்றர். அதனால அஜானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கிறாங்க. சுவாமி தேசிகன் தயாசதகம் திருமலையிலேயே இருந்து திருவேங்கடமுடியானை மங்களாசாசனம் பண்ணி அங்கேயே இந்த தயாசதகத்தை பண்றார். அப்படி எல்லா பரமபாகவதோத்தமர்கள் அங்க வந்து இருக்கிறதுனாலேயும் அவள்தான் சிந்தாமணிகள். அப்பேற்பட்டதுனால அந்த அஜ்ஞானம் போக்கி ஞானமாக இருக்கு அப்படின்னு அவ பண்ண அந்த திருவேங்கடமுடியானை பத்திய பண்ண அப்பேற்பட்ட கிரந்தங்கள் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது அப்படின்னும் பெரியவா இந்த இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கும் திருமலையில பார்த்தா ராத்திரி பகல் வித்தியாசம் கிடையாது. ஸ்ரீ வைகுண்டத்தில் அப்படிதான், பகல் ராத்திரின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. காலம் அங்க இருந்தாலும், காலம்ன்றது இப்போ எப்பயுமே இருக்கும், வைகுண்டத்திலையும் உண்டு, ஆனா அதுக்குனால பிரபாவம் கிடையாது. அதே போல திருமலையும் ராத்திரி பார்த்தாலும் பகல் போலே தான் இருக்கும். ராத்திரி 12 மணிக்கு போனாலும் பாகவதோத்தவர்கள் அங்க கோவிந்தா கோவிந்தான்னு இருப்பா. அதெல்லாம் ரோட்டிலேயே எல்லாரும் படுத்துட்டு இருப்பா, அந்த எந்த பயமும் கிடையாது. இதே வேற ஒரு ஊர்ல 11 மணிக்கு 10 மணிக்கு மேல வெள்ள தைரியமா ஒரு ஸ்திரீகளோ சின்ன பசங்களோ வெள்ள போக முடியுமா? ஆனா திருமலையில ராத்திரி பூரா அது பகல் போலே தான் இருக்கும், அங்கேயே தான் இருப்பா. எல்லா கோவிந்தா கோவிந்தான்னு கோவில சுத்தி பார்த்தா 1 மணிக்கு போனா கூட அது என்னவோ ராத்திரி மாதிரியே இருக்காது. அப்பேற்பட்ட அந்த திருமலை, அப்பேற்பட்ட ஏன்னா பகவான் இருக்கான், அவன் திருவடி கிட்ட நம்ம வந்துட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல எந்த பயமும் இல்லை. அப்பேற்பட்ட அந்த திருமலை அப்படின்னு சுவாமி பெரிய பரகால சுவாமி இங்கு வியாக்கியானம் பண்ணும்பொழுது 9வது பாட்டில் அப்படின்னு, ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை இப்பிரபந்தம் தலைக்கட்டும்படி அப்படிங்கிற. ஆழ்வாருடைய திருவுள்ளம் என்ன, அவர் அவதாரம் பண்ணதே எதுக்குன்னா பிரபத்தி மார்க்கத்தை நமக்கு காட்டுறது. தன பாசுரங்களை பகவானை வர்ணிச்சுண்டு வந்தாலும், எந்த உபாயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும், இப்போ இந்த இடத்துல தான் முதல்ல அவனுடைய திருவடியில பிரபத்தி பண்றதே தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாசுரமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல தலைக்கட்டர் ஆழ்வாருடைய அந்த திருவுள்ளம், வாராதாய்படியாக இவரை கொண்டு இப்பிரபந்தத்தை தலை கட்டி வைத்து இவரை பிரபன்னஜன கூட்டஸ்தராக அவன் பண்ணியாகையால் அப்படின்னு, இவர் பிரபன்னஜன கூட்டஸ்தராக இருக்கணும் அப்படின்றது திருவேங்கடமுடியான் சாட்சாத் பகவானுடைய சங்கல்பமாச்சே. பிரபன்னஜன கூட்டஸ்தராக அவன் பணியாகையால் அவன் கொடுத்த இந்த கைங்கரியம், அதை நிறைவேற்றதான் சாட்சாத் விக்ஷஸ்வேனரே நம்மாழ்வாராக இங்கு அவதாரம் வந்து அதை தலை கட்டும்படியான இங்க பாசனம், திருவடியே கதி பிரபத்தியே தான் அப்படின்னு இப்படி இவர் திருவுள்ளத்தை திருப்பு பண்ணி அப்படின்னு திருவேங்கடமுடியான் திருப்புறார். இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்றது என்ன பண்றதுன்னு கேட்டாலும் அவருடைய ஹிருதயத்துல வந்து திருவடியே தான் கதி அப்படின்ற அந்த உபாயத்தை காட்டித்தரேன்னா அந்த இடத்துல என்னன்னா மற்றதெல்லாம் திருப்பி ஆழ்வார் இந்த இடத்துல விடுறார் பிரபன்னஜன கூட்டஸ்தர். அதனாலதானே அவர் இங்கு அவதாரம் பண்ணதே அதை காட்டுகையாது இந்த பாசுரம். அதே மாதிரி திருவேங்கடமுடியான் வந்தாய் போலே வாராதாய், வாராதாய் போல் வருவானே அப்படின்றதுக்கு ஆச்சரியமான ஒரு சரித்திரம். தொண்டமான் சக்கரவர்த்தி, தொண்டமான் சக்கரவர்த்தி அற்புதமான மகா பரம பாகவதோத்தமர். திருவேங்கடமுடியான் தன்னுடைய சக்கரத்தையே அவர் கையில கொடுத்துட்டாராம். அப்பேற்பட்ட பாகவதோத்தமர், அவருக்கு ஒரு யுத்தம் வரணும், யுத்தத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு தன்னுடைய சக்கரத்தையே சுதர்சன சக்கரத்தையே கொடுத்துட்டார். அப்பேற்பட்ட பரம பாகவதோத்தமர் அவர்தான் முதல் முதல்ல திருவேங்கடமுடியானுக்கு திருமலையிலே கோவில் கட்டினது அவர்தான். அவர் வந்து தினமும் பெருமாளை சேவிக்க வரும்பொழுது சில நாள் அவருக்கு வந்து ஒரே ஆச்சரியம், ஒரு மண் போலே சின்ன தாமர புஷ்பம் சின்னதாக அங்க இருக்குமா. அவர் பார்க்கிறார், என்னடா இது, நம்ம வந்து அர்ச்சனைக்கு தங்கத்தாலே சுவர்ண புஷ்பம் பெருமாளுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம், அது இல்லாம அங்கங்க அற்புதமான புஷ்பங்கள்லாம் பறிச்சுண்டு கொண்டு வந்து திருவேங்கடமுடியானுக்கு நம்ம கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப உள்ள வந்து பார்க்கும்பொழுது திடீர்னு பார்த்தா சில மண்ணாலே ஆன சில புஷ்பம் அண்ணி அன்னிக்கு ஒன்று தோன்றதே, இது என்னது இது அப்படின்னு அவர் திருவேங்கடமுடியானுடைய பேசுவார். அப்ப திருவேங்கடமுடியான்கிட்டே கேட்கிறார், நாம் சொர்ண புஷ்பம் இந்த புஷ்பங்கள்லாம் இருக்கும்போது இந்த மண்ணால சின்னதா ஒரு புஷ்பம் இருக்கு என்னன்னு. தொண்டமான் சக்கரவர்த்தி பரம பாகவதோத்தமர் தான், ஆனாலும் அந்த இடத்துல தான் பண்றேன் அப்படின்னு ஒரு சின்ன அகங்காரம். ஆனா அது பெருமாளை வந்து அது வந்து தப்பான எண்ணம் இல்லை, அது இருக்கக்கூடாது. எப்பயுமே பரம பாகவதோத்தமர்கள் அப்படின்னா நம்ம பண்ண கைங்கரியம் வசதி அப்படின்ற அந்த எண்ணம் வரக்கூடாது இல்லையா, அதுக்காக இது. அப்ப பெருமாள் சொல்றார், பீமன் ஒருத்தன் அவன் வந்து மண்பானை செய்கிறவன். கிராமத்தில் எங்கேயோ ஊர் கிராமத்தில் இருக்கான். தினமும் மண்பானை செய்து அதில் வர ஏதோ ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த காலத்தில் அது என்ன சொல்லுவா பத்தனா அந்த மாதிரி துட்டில் வச்சு ஏதோ பழப்ப நடத்தின்னு இருக்கான். அப்பேற்பட்டவன் அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கும்பொழுதும் அவன் கார்த்தால முதல் முதல்ல மண்பானை பண்ண ஆரம்பிக்கும் பொழுது சின்னதா அந்த மண்ணால ஒரு குட்டி புஷ்பம் மாதிரி பண்ணி அதை எடுத்து தனியா வச்சிருவானான். ஏன்னா அது திருவேங்கட முடியானுக்குன்னு சமர்ப்பிக்கிறான். எந்த நாளா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை ஒரு சின்ன மண்ணில் அந்த ஒரு புஷ்பத்தை அப்படி பண்ணி அவனால முடிந்தது அந்த கைங்கரியத்தை பக்கத்தில் வச்சு இது திருவேங்கட முடியான் திருவடிக்குன்னு அங்கேருந்து மனசால சமர்ப்பிப்பானாம். அதுதான் அந்த திருவடியிலே வந்து இருக்கு. தொண்டமான் சக்கரவர்த்தி ஆஹா பரமபாகியம், நான் என்னவோ நான் ஸ்வர்ண புஷ்பத்தில் பண்ணேன், அற்புதமான புஷ்பங்களை பறிச்சுட்டு வந்தேன் நினைச்சிருந்தேனே. ஆனால் நேரடியாக திருவேங்கடமுடியான சேவிக்கலைன்னாலும் அந்த கிராமத்தில் இருந்து அவனால் முடிந்தது, அதுவும் தினமும் கார்த்தால தன்னுடைய முதல் என வரதே ரொம்ப கஷ்டமான துட்டு, அதுலேயும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சானே அப்படின்னு பெருமாள் கிட்ட சொல்ல பெருமாள் சொல்றாராம், அவரை இங்கே கூட்டிண்டு வந்து சேவை பண்ணி வைக்கணும் அப்படின்னு. அது ரொம்ப தொண்டமான் சக்கரவர்த்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு திருவேங்கடமுடியான் கிட்ட விடைபெற்று அங்கே போய் அந்த கிராமத்தில் அந்த பீமன் அப்படின்னு, இந்த பீமன்னா இங்கே பஞ்சபாண்டவர்களில் இருக்க பீமன் இல்லை, இது ஒரு பீமன், அவரை போய் கூப்பிட்டு சம்பாஷணை பண்ணி உம்முடைய பக்திக்கு திருவேங்கடமுடியானே உம்மை வந்து அழைக்க சொன்னார் அப்படின்னு சொல்ல அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பெருமாளுடைய சரித்திரங்கள்லாம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிந்தாதான். அங்கேயே திருவேங்கட முடியான அவளுக்கு சேவை சாதித்தான் அப்படின்னும், அவரை கூட்டிட்டு வந்து சேவை பண்ணி வைத்தார் அப்படின்னும் பெருமாள், அப்புறம் கடைசியில் அவருக்கு மோட்சத்தை கொடுத்தார் அப்படின்னு. அப்புறம் தொண்டமான் சக்கரவர்த்தி கேட்டாராம், எனக்கும் மோட்சம் வேணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, சில காலங்கள் ராஜாவாக இருக்கிறதுலையே சில பணிகள்லாம் பண்ணி முடிச்சு தர்ம சம்ஸ்தாபனங்கள்லாம் பண்ணி கைங்கரியங்கள்லாம் பண்ணி இருந்து அதுக்கப்புறம் நானே உமக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொல்லி தொண்டமான் சக்கரவர்த்தி மேற்கொண்டு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணேர் அப்படின்றது திருவேங்கட முடியானுடைய சரித்திரம். அதனால வாராதாய் போல் வருவானே அப்படின்னா, அங்க ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்துல விபவாவதாரத்துல நம்ம உதாரணங்கள் சொன்னாலும் இந்த அர்ச்சாவதாரத்திலேயே இப்பேற்பட்ட அனுகிரகங்கள் பகவான் பண்றான். அதனாலதான் ஆழ்வார் அப்பேற்பட்ட மங்களாசாசனத்தை இங்க பண்ற. அவ எல்லாம் முடிஞ்சும் உங்களுடைய திருவடியே கதி அப்படின்னு வந்தாலும் சரணாகதியில மிக முக்கியம் என்னன்னா, அப்பையும் பெருமாள் வரலையா, உங்களுடைய திருவடியே கதி அப்படின்னு சொல்லியாச்சு, இதுக்கப்புறம் அப்புறமும் பெருமாள் வரலன்னா அப்ப ஆழ்வார் புரிஞ்சுக்கிற புருஷகாரம், தாயாரை முன்னிட்டு தானே சரணாகதி பண்ணணும், நேர பெருமாள் கிட்ட பண்ணா எப்படி அப்படின்னு. இதுக்கு அடுத்த பாசுரத்தில் அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாம் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே ஒன்றில்லா அடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்ற இந்த பாசுரத்தை நாளைக்கு நம்ம பார்க்கலாம் அனுபவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாகலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.